లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం భుజ యుగ్మ రుగ్మ వ్యామోహత స్థలితరాని త్రినాయమేనే అస్మద్గురోర్ భగవతో శ్రీదేక సింధో రామానుజస్సు చరణౌ శరణం ప్రపద్యే యస్య వాగ్వృద్ధి పర్యంతాయ యతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. యోంత ప్రవిశ్య మమ వాచమివాం ప్రసూక్తాం సంజీవయత్య కిల శక్తిధరస్వతాం అన్యాస్తహస్తచరణ శ్రవణత్వకారీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కరః. సర్వేభ్యః నమస్కారః. రఘువీర గద్యత్ర ఇన్నికి నాము 65వ చూర్ణికై 66వ చూర్ణికై నేற்று பார்த்தோம். அதுல சில விஷயங்கள் இன்னைக்கும் பார்க்கலாம். 67வது சூர்ணிக்கையாக ஒரு சூர்ணிக்கை இந்த பிராச்சீன புஸ்தகங்கள்ல இருக்கு. மற்ற எந்த ஸ்ரீகோஷத்திலும் சுவாமி தேசிகருடைய ஸ்தோத்திரங்கள்ல காணப்படாத ஒரு விஷயம் இந்த பிராச்சீன புஸ்தகத்துல ஒன்னு இருக்கு, அதையும் பார்க்கலாம். அவிதித ரஹிதா அப்படின்னு இருக்கு. இது பெரிவா வியாக்கியானத்தே சொல்றா, இது வேறு எங்கும் வழங்கப்படாத பாட்டமாக தோற்றுகிறது அப்படின்றா ஆரம்பமே வியாக்கியானம் பண்ணும்பொழுது. அவிதித ரஹிதா சின்னாமு சுவாமிய இந்த பதம் பல கோஷங்களில் இல்லை அப்படின்னு எடுக்கிறார். யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா எஸ் சர்வஜா எஸ் சர்வவித்து அப்படின்லாம் சொல்ற வேத வாக்கியத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூர்ணிக்கையாக இந்த சூர்ணிக்கை அமைஞ்சிருக்கு. சாக்ஷாத் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனே பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூர்ணிக்கை இது. அவிதித அறியப்படாததான வஸ்துவினால் ரஹித இல்லாதவனே, அதாவது ஸ்வேதர சமஸ்த வஸ்து, அதாவது தன்னை காட்டிலும் தன்னுடைய ஞானத்திற்கு அபிஷேகமா இருக்கக்கூடிய வஸ்துவினாலே அறியப்படாதவன் சர்வஜான பெருமாள் பிராட்டிய வேண்டான்னு சொல்லும் பொழுது, அப்போ அந்த இடத்திற்கு எழுந்தொருளிய பிரம்மாவானவர் பெருமாளுடைய ஸ்வரூபாதி குணங்களை சொல்லி பிராட்டிய உபேட்சிக்க கூடாது அப்படின்னு, அதாவது பிராட்டிய தள்ளி வைக்க கூடாது அப்படின்னு விஜ்ஞாபனம் பண்றார். அப்படியே பெருமாள் சரி ஆகட்டும்னு அங்கீகரித்து லோக அபவாத நிரசனத்துக்காக அடியேன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பிராட்டிய மறுபடியும் சேர்த்துக்கிறார். இப்போ இந்த விஷயத்தை நாம ராமாயண பிரகாரம் பூர்த்தியாக பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் இது. பல பேருக்கு இன்னி வரைக்கும் கூட இதை ஏத்துக்க முடியல. பரம தௌற்றியாவே போயிட்ட அகலிகைய பரம பாவனமா மாத்தக்கூடிய ஒரு சக்தி படைத்தவன் சக்கரவர்த்தி திருமகன். இந்திரனால கெட்டே போயிட்டா, தேவராஜ குதூகலாத்தான் சொல்றார் வால்மீகியே, இந்திரனால கெட்டே போயிட்டாவோ, கெட்டு போனவளை கூட பரம தௌற்றியா ஆனவளை கூட பரம பவித்திரமா ஆக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவன் சக்கரவர்த்தி திருமகன். அப்பேற்பட்டவனா இருக்கும் பொழுது தசானனச கிரகே தசமாசான் உவாச அப்படின்னு சொன்னேன். பத்து மாதங்கள் தன்னை வருத்தி கொண்டு தன் சுவாவத்திற்கு மாறாக கண்ணுக்கெதிரில் ஒருத்தன் அபவாதம் பண்ணக்கூடியவன், தன்னையே அடைய நினைக்கிறவன் கண்ணுக்கெதிர நிற்கும் பொழுது அவனை பொசுக்கக்கூடிய சக்தி க்ஷணமாத்திரத்தில் இருக்கும் பொழுது கூட பர்த்தாவினுடைய ஆஜ்ஞை இல்லாதபடியினால அவ அமைதியாவே இருந்திருக்கா பத்து மாத காலங்கள். பத்ம புராணத்தில் வருது, பத்து மாத காலங்கள் தேவேந்திராதிகளை காப்பாற்றுறதுக்கு பெருமாள் எப்படி அவதாரம் எடுத்தாரோ அது மாதிரி தேவேந்திராதிகளுடைய மனைவிகளை காப்பாற்றுறதுக்காக பத்து மாத காலங்கள் ராவணனுடைய ஊர்ல போய் அவள் காத்துன்னு இருந்திருக்கா இந்திராணிகளுக்கு பாதுகாப்பாக. ஏன்னா பத்ம புராணம் சொல்றது அவளுடைய மனைவிகளையும் அபகரிச்சுட்டு போயிட்டான் ராவணன் அப்படின்னு. இப்படி சர்வதா ஜகத்தை பரிபாலனம் பண்ற விஷயத்துல பெருமாளை காட்டிலும் பிராட்டிக்கு ஒரு பங்கு அதிகமாக இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட மேன்மை பொருந்திய பிராட்டிய ராமன் அக்னி பிரவேசம் பண்ண வச்சான் அப்படின்னால் எல்லாருக்குமே கோபம் வரும். இந்த இடத்துல இந்த விஷயத்தை கேட்டால் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஜெகன்மாதாவா சீதையை பார்க்கும் பொழுது ராமன் பண்ணது தப்புன்னு நமக்கு தோணும். ஒரு பெண் பத்து மாத காலங்கள் அசலார் வீட்டில் கஷ்டப்பட்டு இருந்தா மனதளவில் கூட பர்த்தாவுக்கு துரோகம் நினைக்காமல் இருந்தவள், இதுக்கு யாரா பிரமாணம்னு கேட்டால் விபீஷணன் பிரமாணம், திருஜடை பிரமாணம், ஹனுமான் பிரமாணம், ராமனுடைய ஹிருதயம் பிரமாணம். ராமனுடைய ஹிருதயத்துக்கு தெரியும் சீதை எந்த விதமான களங்கமும் இல்லாதவள் அப்படின்னு. ஆனால் லோக அபவாதத்திற்காக பயந்து கொண்டு பெருமாளே கடைசியில் என்ன சொல்றார், இந்த அக்னி பிரவேசம் முடிஞ்சு பிரம்மோபதேசம் ஆன பிறகு பிரம்மாவாலே பெருமாளுடைய சுபாவங்களையும் சுரூபங்களையும் பெருமாளுக்கு உணர்த்தி தான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றத தெரிஞ்சின்ற பிறகு தேவி மகாலட்சுமியே அப்படின்னு சொன்ன பிறகு அதை ஏற்றுக்கொள்ளும்போது பெருமாள் என்ன சொல்றார், நான் எதையும் சீதை நல்லவள்ன்றது எனக்கு தெரியும், ஆனால் லோக அபவாதத்திற்காக இத பயந்து போய் இப்படி நான் பண்ணேன். பிராட்டியும் பயந்து கொண்டே என்னை நோக்கி வராள், பயந்து கொண்டே இருக்காள், அவளுக்கும் பயம் போகணும், அவ பரிசுத்தமானவள்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே நான் இத மாதிரி ஒரு பரீட்சை பண்ணேன் அப்படின்னு பெருமாள் சொல்ற. இதை எத்தனை பேர் ஏத்துக்கிறான்னு தெரியல, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஆமா ஆமா, அக்னியில இறக்கி விட்டுட்டு மறுபடியும் அவ தப்பே பண்ணலன்னா ஒத்துப்புமான்லாம் கேட்கறவா இன்னி பர்யந்தம் இருக்கா அப்படின்னே பல பேர் கேட்டிருக்கா. ராமாயணத்துல இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நெருடலா இருக்கு சுவாமி அப்படின்னு. வால்மீகி ராமாயணத்தை நன்னா புரிஞ்சுக்கிறவாள், புராணாதிகளை நன்னா புரிஞ்சுக்கிறவாள் இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்க மாட்டா. புராணங்களை புரிஞ்சின்றால் தெரியும் நன்னா புராணங்கள், ஏன்னா எல்லா புராணங்கள்லயும் ராமாயணத்தை பத்தி சொல்றது. அப்ப எல்லா புராணங்கள்லயும் சொன்ன விஷயத்தை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு புராணத்துல ஒவ்வொரு மாதிரி இந்த நிகழ்ச்சியை கொண்டு போறா, சிரமப்பட்டுதான் சரி கட்டுறா இந்த விஷயத்தை. ஓரிடத்துல சீதையினுடைய அக்னி பிரவேசத்தை பத்தி சொல்றவர், இன்னொரு இடத்துல இந்த வேதவதியினுடைய கதையை இந்த இடத்துல சொல்றான். வேதவதினு ஒருத்தி, அவதான் சீதையை காப்பாத்துறா அப்படின்னு வெங்கடாச்சல மகாத்மியத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நாம நேத்து ஹனுமான் சீதையை பார்த்ததையும் பிராட்டியினுடைய உன்னதமான ஒரு காருண்யத்தை நாம பார்த்தோம். அங்கிருந்து ராமனை பார்க்கறதுக்காக சீதை தயாராகி வரா. சாதாரணமா வரல, அவ எப்படி வரா அப்படின்னா திவ்யாங்க ராகாம் வைதேகீம் திவ்யாபரண பூஷிதாம் இஹ சீதாம் சிரஸ்நாதம் உபஸ்தாபயம் ஆசிரம். பெருமாள் சொல்றார் விபீஷணன்ட்ட, ஜனகன் மகளாகிய அந்த சீதைய தலைநீராட்டி வாசனையோடு இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் சூடி எல்லா விதமான ஆபரணங்களும் அணிவித்து மா சிரம், சிரம்னா விரைவாக அர்த்தம், இங்க அழைத்து வா அப்படின்னு மாச்சிரம் வெகு சீக்கிரமாக இங்கே அழைத்து வா, விளம்பம் இல்லாமல் அழைத்துவான். சிரம்னா விளம்பம் அர்த்தம், மாச்சிரம் அப்படின்னா வெகு விரைவாக அர்த்தம். உடனே விபீஷன் வந்து இதை விஜயாபிக்கிறான். பிராட்டி சொல்றாளாம், தான் இவ்வளவு நாட்கள் இங்க கஷ்டப்பட்டு இருந்தேன், மெலிந்த தேகத்தை உடையவளாக இருக்க மரவுரி தரித்துக் கொண்டிருக்கிறேன், அழகான திருமேனி இல்லை, அழுக்கு படிந்த திருமேனியோட தான் நான் இருக்கேன், என்னை இப்படியே விட்டுருங்களேன், நான் தலை நீராடுறதுக்கு ஸ்நானம் பண்ணி ஆபரணங்கள்லாம் சூடிக்கொள்றதுக்கு நான் விரும்பல, இப்படியே என் நாதனான சக்கரவர்த்தி திருமகனை இப்படியே நான் பார்க்க ஆசைப்படுறேன். ஏவ முக்தா து வைதேகி பிரத்யுவாச விபீஷணம் அஸ்நாதா திரட்டுமிச்சாமி பர்த்தாரம் ராட்சசாதிப. அஸ்நாதா திரட்டுமிச்சாமி, நான் தலைக்குளிக்க ஆசைப்படல, இப்படியே போறேன். அதுக்கு விபீஷணம் சொல்றான், தஸ்யாஸ்தத்வச்சனம் ஸ்ருத்வா பிரத்யுவாச விபீஷண யதாஹ ராஜா பர்த்தா தே தத்ததா கர்த்தும் அர்ஹசி தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா மைதிலி பர்த்ருதேவதா பர்த்ருபக்தி விரதா சாத்வி ததேதி பிரத்யபாஷத. நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, உங்களுடைய பர்த்தா லோகநாதன் அவன் ஆசைப்படுறான், அவர் ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறது நம்மளுடைய கடமை, அதனால அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்கோ அப்படின்னு. கர்த்தும் அர்ஹசி, அவன் என்ன சொன்னாலும் அதை செய்யத்தான் நீங்க தகுந்தவளாக இருக்கிறீர்கள். சரின்னு அது வசனத்தை கேட்ட உடனே ஏன் அனாவசியமும் நம்ம குறுக்க ஏதோ பேசிட்டு இருப்பானே அப்படின்னு பெருமாளுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்றதுக்காக அவ தயாராகிடுறா. இதுதான் சீதையினுடைய ஒரு உயர்ந்த ஒரு லட்சணம். அழகான ஆடை அலங்காரத்தோட இவளை பார்க்கறதுக்காகவே, பெருமாளை பார்க்கறதுக்காகவே பிராட்டி அங்கிருந்து கிளம்பி வரா. கஷ்டப்பட்டு போர்க்களத்துக்கு வந்திருக்காவோ, ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. பெருமாள் சொல்றார், நீ பாரு இப்ப எவ்வளவு கஷ்டப்படுத்த போறேன் பாரு, பர்த்தாவான என் பக்கத்துல வந்துட்டு இருக்காவோ, என்னுடைய பந்து ஜனங்கள்லாம் இவளை பார்க்கறதுல குற்றம் இல்லை, விபீஷணன் என் அருக விரைவாக என் பக்கத்தில் அழைச்சிட்டு வரா, அவளை நண்பர்கள்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் என்னை அவ பார்க்க போறா, பார்க்கும்போதுதான் தெரியும் அவளுடைய நிலைமை என்னன்னு சொல்லிட்டு, அவளை எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசினால்தான் அவளுக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டமானது நீங்கும். ததாநய சமீபம் மே சீக்கிரமே நாம் விபீஷண சீதா பஷ்யது மாமேஷா சுகிருத்கணவிரதம் சித்தம். நண்பர்கள் புடை சூழ்ந்து இருக்கிறப்போ பிராட்டி விபீஷணனோட வந்து கொண்டிருக்கிற அழகான தேர்ல பக்கத்துல வந்துட்டா. தாம் து பார்ஸ்வஸ்தி தாம் பிரக்வாம் ராம சம்பிரேக்ஷ மைதிலீம். ராமனை பார்க்கிறா, 10 மாசங்கள் கழித்து பார்க்கிறா, அவளை மீட்டுட்டாம் பெருமாள். ஒரு க்ஷத்திரியன் வீரத்தினால எதை செய்ய முடியுமோ அதை பண்ணிட்டான். அத பிராட்டியின் இடத்துல சொல்றான், எழுந்து வந்து தன்னை ஆலிங்கனம் பண்ணி பாருன்னு நினைச்ச பிராட்டிக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சறது. அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி உட்கார்ந்து கொண்டு பேச ஆரம்பிக்கிறான் பெருமாள். அத்யமே பௌருஷம் திருஷ்டம் அத்யமே சபலஸ்ரமஹ அத்யமே தீர்ண பிரதிஜ்ஞத்வா பிரபவாமீக சாத்மனஹ. எனக்கு வீரம் இருக்க அதை எல்லாரும் பார்த்துட்டா. இந்த வானர சைன்யங்களை வச்சுட்டு நான் மேற்கொண்ட முயற்சியும் பழிச்சுடுத்து. நான் சபதம் போட்டேனே, அந்த சபதத்தை நிறைவேற்றிட்டேன். சுமையை நீக்கிட்டு சுதந்திரமாயிட்டேன். இன்னைக்கு நான் மனசுல உறுதியே இல்லாத ஒரு அரக்கன் உன்னை என்கிட்டேந்து பிரிச்சுட்டு போயிட்டான். அது விதி, அதை நான் தப்பு சொல்லல. அந்த விதியை கூட நான் என்னுடைய முயற்சியினால ஜெயிச்சுட்டேன். சுக்ரீவன் இருக்கார், விபீஷணன் இருக்கார், எல்லாரும் இருக்கா. எல்லாரும் இருக்கும்போது நான் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பிராட்டி அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்காளா. வால்மீகி சொல்ற கலங்கி போய் நிக்கிறாளாம். நினைச்சது நடக்கல, என்னென்னவோ நடக்கிறது. கண்ணீர் பெருக்கி ஓடுறதாம் கண்ணு. இத்தேவம் பிரவதஸ்தஸ்ய சீதாராமஸ்ய தத்வஜஹ மிருகி ஓத் புல்ல நயன பபுவ அஸ்ரு பரிப்ளுதாம். அஸ்ரு பரிப்ளுதாம், கண்கள்ல கண்ணீர் பெருக்கி ஓடுறது. என்னவோ நினைச்சிட்டு வந்தோம் படுபாவி, என்னவோ சொற்பொழிவு நடத்திட்டு இருக்கான உட்கார்ந்துட்டு நினைக்கிறாவோ. ராமன் மேல கோபம் பொங்கி எழுந்துதான். யாராவது ஒரு மனைவியை காணும்னு இருந்தால் 10 மாசங்கள் காணாம இருந்து அவள் பக்கத்தில் நிற்கும் பொழுது யாராவது ஒரு 2 மணி நேரம் லெக்சர் கொடுத்தா காலில் இருக்கிறத கைட்டி அடிப்போம். ஆனால் பிராட்டியா சொல்லியோ, பூமி தேவியினுடைய பொண்ணா சொல்லியோ, பொறுமையாவே நிக்கிறா மாதா. அதனால பொறுமையா நிக்கிறா லோக மாதா. என் எதிரில் நிக்கிற உன்னுடைய நடத்தையை குறித்து நான் பேச போறேன்ற பெருமாள். எனக்கு ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கு. கண்ணில் வலி இருக்கிறவனுக்கு விளக்க பார்க்க முடியாது, விளக்கனுடைய ஒளி ஆகாது. எப்படி கண்ணில் வலி இருக்கிறவனுக்கு விளக்கு வேண்டாததா, விளக்கு ஒளி வேண்டாததா போறதோ அது மாதிரி நீ எனக்கு இப்ப வேண்டாதவளாகவே தோன்ற. தீபோ நேத்ரா துரஸ்யேவ பிரதிகூல ஆசி மேத்ரிடம். எனக்கு வேண்டாம் தோன்றது. ஒன்னு விஷயம் நான் கேட்கிறேன். கப்புமான் ஹி குலே ஜாத்தா ஸ்திரியம் பிரகிருஹ ஹோஷிதாம் தேஜஸ்வி புனராதித்யாத் சுகருல்லேக்கேன சேதசாம். நற்குலத்துல பிறந்திருக்கான் ஒருத்தன், வீரமான புருஷன். அப்படி இருக்கிறவன் யாரு அசலார் வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு மனைவிய ஏத்துப்பான்? அதுவும் எந்த விதமான ஒரு கேள்வியும் கேட்காமல் யார் ஏத்துப்பான்? எவனோ ஒருத்தன் ஏத்துப்பான், காமத்துக்கு ஆசைப்பட்டவன் ஏத்துப்பான். லோகம் என்ன தப்பாதானே பேசும். நான் என் வீரத்தை, என்னுடைய பராக்கிரமத்தை நிரூபிச்சுட்டேன். என் பரம்பரை பேர்பட்ட பரம்பரை. ராவண இங்க பெருமாள் கேட்கிறார். அதெல்லாம் பார்த்தால் வால்மீகி ராமாயணத்து பிரகாரம் பெருமாள் கேட்கறத பார்த்தால் என்ன சொல்றதுன்னே தெரியல. ராவணன் உன்னை தொடாமையா இருந்திருப்பான். உன்னை மடியில உட்கார வச்சுட்டு போனானே, சுக்ரீவானரேந்திரே வா ராட்சசேந்திரே விபீஷணா நிவேஷய மனசீதே யதா வா சுகமாத்மனாம் நஹி த்வாம் ராவணோ த்ருஷ்ட்வா திவ்யரூபாம் மனோரமாம் மர்ஷயதே சிரம் சீதே ஸ்வகிருஹே பரிவர்த்தினீம். லோகத்துல ரொம்ப அழகானவள் நீ, உன் மேல ஆசை வச்சு எடுத்துட்டு போயிருக்கான் ராவணன். தன்னுடைய இருப்பிடத்துல பல காலம் உன்னை வச்சிருந்தான். அவன் வசத்துல இருந்த உன்னை அவன் தொடாமையா இருந்திருப்பான். இதெல்லாம் கேட்டா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இத கேட்டவுடனே அவன் என்ன பண்ணிருப்போம் பிராட்டி, யோசிச்சு பாருங்க. பல நாட்கள் கழிச்சு பார்த்த ஒரு கணவன் இப்படி எல்லாம் பேசுறான்னா யாரால தாங்க முடியும்? உடனே அவ இவ்வளவு மோசமா பேசக்கூடிய ஒருத்தரை பார்த்து பதில் சொல்றாவோ, ஏவ முக்தாது வைதேகி பருஷம் ரோமஹர்ஷனம் ராகவேன சரோஷேன பிரஷம் பிரவ்யதீதாபவத். யார் சும்மா இருப்பா இந்த காலத்தெல்லாம் சொன்னா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சொன்னா பிராட்டி கேக்க